السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن اهتدى بهداه. مساكم الله بالخير إخواني وأخواتي الأحبة الأعزاء، متابعي ومحبي قناة بداية، في هذه الليلة الطيبة المباركة لكم تحية ومحبة وتقدير خاصة جدا لجهودكم. بارك الله في جهودكم ونفع الله بكم وجعلكم من الدعاة إلى دين. أنتم مثلتم دور الداعية الصادق، كل من نشر يا إخوان وكل من غرد عن مثل عن هذا البرنامج ونشر في وسائل الإعلام المختلفة أو وسائل التواصل الاجتماعي واجتهد أنه يرسله فقط وهو جالس في بيته يا إخوان، مجرد رصت زر وتنضم في ركب الدعوة لله سبحانه وتعالى وتدخل في ضمن الذين قال فيهم الرب سبحانه وتعالى: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. الأمر الثاني يا إخوان، قد يدخل العبد بهذا الجهد البسيط القليل جدا، مجرد أنه استقبل رسالة ثم عاد رسالة يا إخوان لمجموعات أخرى، جروبات أخرى، أو إلى أشخاص سواء كانوا من المسلمين أو من غير المسلمين ممن يتحدث باللغات التي نتطرق إليها في حلقاتنا، فهو يدخل في ضمن الدعاة إلى الله سبحانه وتعالى. وثم في قول النبي عليه الصلاة والسلام: لن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم. وقول النبي صلى الله عليه وسلم: من سن في الإسلام سنة حسنة فله أجرها وأجر من عمل بها إلى يوم القيامة. فالله الله أخواني وأخواتي الأحبة الأعزاء أن تجتهد في مثل هذه القضايا وتحتسب الأجر عند الله سبحانه وتعالى، فضل الله واسع. ثم هذا يعني حقيقة على الإنسان أنه يقوم بواجب من واجبات الدعوة سبحانه وتعالى، وهذا أقل واجب. كان السلف الصالح رحمه الله تعالى يقطعون آلاف الأميال، وكانت المواصلات صعبة جدا في ذلك الوقت لتبلغ دين الله سبحانه وتعالى ودعوة الناس، ويفرحون أن يهتدي شخص واحد فقط على أيديهم. ونحن في هذا البرنامج بحمد الله سبحانه وتعالى ما تنتهي كل حلقة إلا ونصل إلى أعداد قد تصل في الأسبوع الواحد قرابة 100، وهذا فضل واسع من الله سبحانه وتعالى، لا حرمكم ربي الأجر. يعني الليلة سنكون يا أخوان يعني للتذكير للجالية السريلانكية باللغة التاميلية والسنهالية كما تعودنا وكما عودتمونا. عندك أحد يتحدث بهذه اللغة يعني من الجالية السريلانكية، احتسب الأجر، خلها تجي أو خلها يجي سائق عاملة يجي عند التلفزيون، احتسب الأجر الآن في الدقائق القادمة، يتابع على الله سبحانه وتعالى أن يهديه. ثم إذا أراد أن ينطق الشهادة على الهواء هنالك الرقم سيظهر على الشاشة، ثم هنالك أرقام بعض الدعاة موجودين معنا، أراد الاتصال ودعوة من بين يديه. تعرف أحد من أقاربك من أحبائك من أصدقائك من جيرانك عند أحد يتحدث بهذه اللغة، احتسب الأجر وذكره الآن يتابع. تعرف أحد من هذه الجالية يعمل في إحدى الشركات أو المستوصفات أو غيرها والمؤسسات، اتصل عليها الآن أو اتصل على المسؤول في تلك المؤسسة أو المنشأة وذكره أنه يسمح لهؤلاء الجالية، هم بأعداد كبيرة في بعض الشركات والمؤسسات يتابعون الآن، على الله سبحانه وتعالى يهديهم إلى دين الله تعالى. أنا حقيقة قبل أن نبدأ حلقتنا يعني ننتظر الاستعداد الجميع والحضور الآن أمام التلفاز، سيكون معي داعيتين من دعاة الله سبحانه وتعالى، الشيخ خرشيد أحمد من مكتب الدعوة ولاية الجاليات البطحة، حياكم الله شيخ. الحمد لله. سيكون باللغة السنهالية، سوري بي سنهالية. ولا الشيخ حسن صبر الدين، السلام عليكم شيخ. وعليكم السلام، كيف حالكم؟ الحمد لله. ستكون باللغة التاميلية. نعم نعم، وهذا مكتب الدعوة وتوعية الجهات في البطحة. حتى تستعدون، شكر بسيط بعد شكر الله سبحانه وتعالى على توفيقه وامتنانه وأن جعلنا إياكم ممن يعملون في مثل هذا المجال ويقومون بواجب بسيط، نسأل الله سبحانه وتعالى لكم إلى جهودنا من واجبات الدعوة لله سبحانه وتعالى. ثم أشكر الأخوة في هذه القناة الطيبة المباركة وعلى رأسهم الشيخ عبد العزيز العريفي أبو محمد، نسأل الله سبحانه وتعالى لا يحرمه الأجر على اهتمامه ومتابعته لهذا البرنامج، وهنيئا له بهذه الأجور العظيمة وهذه المكاسب التي هي في ميزان حسناته سيلقاه في هذه الدنيا من بركة في عمره وعمله وولده وفي حياته، ثم إن شاء الله نسأل الله أن يرفعه بها درجات في جنان الخلد ووالديه ووالدينا. ثم شكر للأخوة الأفاضل اللي كانوا في هذه القناة الطيبة المباركة، شكر لأحبتي وأخواني في مكتب الدعوة وتوعية الجهات في منطقة حلي أو في حلي لرعايتهم هذا البرنامج. وأذكركم يا أخوان، الله أن تقفوا مع أخوانكم، جهودهم مشهودة وملموسة في مجال خدمة دين الله سبحانه وتعالى وجمجالات متنوعة مثل هذه الأوقاف التي تقومون بها الآن، تبرعوا لها وتكون من أجركم الذي لا ينقطع، فبادروا بالتبرع لهم. شكر للأخوان الشيخ نوح القرين على حقيقة متابعته دائما وتواصله في إرسال الدعاة، شكر للأخ عبد الوهاب أبو فهد نسأل الله الأجر، الأخ أيضا مطلق العصيم الذي يقوم بدور هام وحيوي في تسجيل هذه الحلقات، وتنزيلها يعني بعد الحلقات المباشرة، سأل الله سبحانه وتعالى أن نجر. ننطلق الآن في محاور حلقتنا حتى نستغل الوقت، وكما ذكرت يا أخواني أرقام الاتصال ستظهر على الشاشة تباً، من أراد أن يطلق الشاهد على الهواء ففوزوا بالأجر، نسأل الله سبحانه وتعالى أن لا يحرمكم الأجر. So brother Khurshid, let's go to one of the most important things in this life we used to talk about it, which about the oneness of Allah Ta'ala. We call it Tawheed. Yes. So what's the meaning of Tawheed, or what do we mean by saying La ilaha illallah? As-salatu wa salamu ala ashrafil anbiya'i wal mursaleen Nabiyyina Muhammad wa ala alihi wa sahbihi ajmain amma abad. Hitadara Sri Lankiya sahodara sahodarini Nevatavatavak ඉස්ලාම් සම්බන්ධයෙන් වූ වැඩසටහනක ඔබ සියලු දෙනා හමු වීම පිළිබඳව ප්‍රථමයෙන් අල්ලාහ් තාලාට ස්තුතිවන්ත වන අතරම ඔබ සියලු දෙනාම සාදරයෙන් හා ආදරයෙන් මේ අවස්ථාවේදී පිළිගනු ලබනවා. ඇත්තටම මේ වැඩසටහනේ මූලික හේතුව, මූලික පරමාර්ථය ඉස්ලාම් දහම සම්බන්ධයෙන් ඔබට යම් දැනුමක් ලබා දීම සඳහා. මේ පැයක කාලයක් තුළ මාගේ උපරිම ශක්තිය යොදා ඒ දේ මා ඉටු කරන්නන් ඉටු කරමි ඉන්ෂාල්ලා. ඉස්ලාම් දහම කියන්නේ මූලික ප්‍රතිපත්ති දෙකක් මත සම්බන්ධ වූ දෙයක්. ඇත්ත වශයෙන්ම ඔබ ලංකාවේ බොහෝ ප්‍රශ්න මැද, කරදර මැද, දුක මැද මේ සෞදි අරාබියට පැමිණ සිටිනවා. මෙච්චර අවුරුදු කාලයක් ඕගොල්ලෝ වැඩ කරා, හම්බ කරා, සෑම සතයක්ම ලංකාවට යවුවා. හැබැයි ඔබගේ හිතේ ප්‍රශ්නයක් තියෙනවා. මෙච්චර කාලයක් මම සෞදි අරාබියේ ජීවත් වුණා, හම්බ කරා, මගේ ජීවිතයේ මම මොකද්ද දැක්කේ, මගේ ළමයිගේ අනාගතයට මොකද්ද වෙන්නේ, මම හැමදාම මෙහෙ වැඩ කරන්න ඕනෙද, නැත්නම් මට හෙට මොකද්ද වෙන්නේ, මේ ජීවිතයේ අර්ථය මොකද්ද, ඇයි මම මෙහෙම දුක් විඳින්නේ කියලා මෙහි මේ වැඩසටහන බලන බොහෝ දෙනෙක්ගේ හිතේ ඒ ප්‍රශ්න තියෙන්න පුළුවන්. මේ ප්‍රශ්නෙට පිළිතුරක් තිබෙනවා. ඇත්ත වශයෙන්ම ඉස්ලාම් දහමේ මූලික ප්‍රතිපත්තියක් තියෙනවා, ඒක දේව ප්‍රතිපත්තිය. මම ඔබට පැහැදිලි කරන්න ඒ මොකද්ද කියලා. ඔබ තේරුම් ගන්න, යම් වස්තුවක් නිර්මාණය වෙනවා නම් ඒකට නිෂ්පාදකයෙක් අවශ්‍යයි. දැන් ඔබ නිවසක හෝ ගෙදරක හෝ කාර්යාලයක වැඩ කරනවා කියලා කියමුකෝ. ඒ රාජකාරිය ඔබ ඉටු කළොත් තමයි ඒ රාජකාරිය ඉෂ්ට වෙන්නේ. එහෙම නැතුව ඉබේම ඒ ස්වභාවිකවම ඒ දේ සිද්ධ වෙන්නේ නැහැ. ඔබට නියමිත වූ රාජකාරිය ඔබ ඉෂ්ට කළ යුතුයි. එහෙනම් ඒ දේ එහෙමම සිද්ධ වෙයි. එහෙම ඔබ ඒක සිද්ධ කරන්නේ නැතුව බලාගෙන හිටියොත් ස්වභාවිකවම ඒ දේ සිද්ධ වෙන්නේ නැහැ. දැන් හොඳට තේරුම් ගන්න, හිතලා බලන්න. සූර්යා, චන්ද්‍රයා, මේ ලෝකය, මේ ආකාශ වස්තුන්, මුහුද, ගංගා, ඇළදොළ, මේ ගස්, මේ දේවල් ඔක්කොම ස්වභාවිකව නිර්මාණය වුණාද? කොහොමද මේවා නිෂ්පාදනය වුණේ? කොහොමද මේවා ඇති වුණේ? කා විසින් මේක කරන්න පුළුවන්ද? ඔබ පොඩ්ඩක් හිතලා බලන්න ඕනේ. ඇත්ත වශයෙන්ම මේ ලෝකේ බොහෝ දෙනෙක් දෙවි කෙනෙක් ඉන්නවා කියලා විශ්වාස කරනවා. එහෙම නැත්නම් දෙවිවරු ඉන්නවා කියලා බහුවචනයෙන් හරි එහෙම කියමුකෝ, දෙවිවරු ඉන්නවා කියලා විශ්වාස කරනවා. සුළු පිරිසක් මේ ලෝකේ දෙවි කෙනෙක් නැහැ, මේ ඔක්කොම ස්වභාවිකව ඇති වුණා කියලා විශ්වාස කරන ඒ සුළු පිරිසක්. හැබැයි කෝටි ගාණක ජනතාව විශ්වාස කරනවා දෙවි කෙනෙක් ඉන්නවා. ඒකයි ඒගොල්ලෝ ප්‍රශ්නයක් වුණොත්, කරදරයක් වුණොත් ඉවසා දරා ගැනීමේ ශක්තිය අභිබවා යනකොට ඒගොල්ලෝ නොදැනුවත්වම ඉහළ අහස බලලා කියනවා දෙවියනේ මාව බේරගන්න කියලා. හැබැයි ඒ තරම් කාලයක් ඒගොල්ලෝ භාවනා වැදුම් පිදුම් කරේ, ඒ කියන්නේ වත් පිළිවෙත් ඉෂ්ට කරේ යම් භෞතික වස්තුන් වලට. ඒ කියන්නේ මිනිසා විසින් නිර්මාණය කරන ලද පිළිමයකට හෝ නැත්තම් සත්වයකට හෝ නැත්තම් යම් කිසි වස්තුවකට තමයි ඒගොල්ලෝ වන්දනාමාන කරේ. එහෙත් තමන්ගේ පණ යනකොට, තමන්ගේ හුස්ම හිර වෙනකොට ඒගොල්ලන්ට දෙවියන් වහන්සේව මතක් වෙනවා. එතකොට මේ දෙවියන් වහන්සේ තමයි මේ ලෝකේ නිර්මාණය කරලා මේ වස්තුන් සියල්ල නිර්මාණය කරලා අපිත්ව මේ ලෝකෙට යවලා තිනවා ජීවත් වෙන්න කියලා. ඇත්ත වශයෙන්ම මේ ලෝක යම් කිසි වස්තුවක් නිර්මාණය කරන්න නිෂ්පාදිකයෙක් අවශ්‍ය වගේම මේ ලෝකෙ මවණ්ඩත් මේ මනුස්ස වර්ගයාව මවණ්ඩත් මේ ඇලදොල කඳු තාරකා මේ සියල්ල මවණ්ඩත් එක දෙවි කෙනෙක් ඉන්න ඕනේ. එයාට අපි කියනවා අල්ලාහ් කියලා. එයා එක්කෙනයි. ඒක දේවවාදී ප්‍රතිපත්තිය තමයි. මේ අල්ලාහ් කියන ප්‍රතිපත්තියේ එකම දෙවියා ඒ අල්ලාහ්. ඔහුට බහුවචනයක් නැහැ. ස්ත්‍රීලිංග පදයක් නැහැ. පුරුෂලිංග පදයක් නැහැ. අල්ලාහ් කියන්නේ මේ ලෝකේ මවල පාලනය කරන එකම දෙවියන් වහන්සේ. ජසකල්ලාහ් ඛෛර්. مبارك. طبعا لازم تذكر يعني وجد التذكير يا اخواني اخواتي اللي عنده احد الان اخوان يتابعنا الان وذكروا من تعرفون ايضا اراد نطق الشهاده او اراد دعوه بلغات اخرى معنا بعض الدعاة بجنسيات مختلفه فاحتسبوا الاجر يا اخوان واتصل الارقام تظهر على الشاشه تباعا على الدعاة الموجودين الان الله سبحانه وتعالى ان يمن على احد من بين ايديكم بدخول دين الله سبحانه وتعالى يكون ذلك في ميزان حسناتكم ويكون لكم اجر الدلاله الى دين الله سبحانه وتعالى. الشيخ حسن صبر الدين مثل كما ذكر الشيخ خورشيد نريد أن نتحدث عن التوحيد. التوحيد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد إلا بل الله جل شأنه تعالى بي بوتي بوهندي ونريد تودر محمد نبيه النايهم صلى الله عليه وسلم أوره الميدوم அவருடைய வாழ்வை யாரெல்லாம் அடியொற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என வேண்டியது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். எமக்கு முன்னால் கோடான கோடிக்கணக்கான மக்களும் படைக்கப்பட்டு மரணித்து விட்டார்கள். மரணம் வாழ்வு, வாழ்வு மரணம் என்கின்ற இரண்டு விடயங்களுக்கு மத்தியில் எங்களுடைய இந்த வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நாங்கள் முதலாவதாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஓரிறை கொள்கையை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் வந்தாலும் அந்த மதங்களையெல்லாம் தாண்டி இஸ்லாம் என்று கூறக்கூடிய ஒரு மார்க்கம் எல்லா மக்களையும் இன்று கவர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வருகின்ற மக்கள் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கை பூராகவும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், அவர்களுடைய கடவுள் அவர்களுக்கு எந்த விதமான பதிலும் கொடுப்பதில்லை. இவர்கள் கோடான கோடி கடவுள்களை வைத்து வணங்கினாலும் அந்த கடவுள்களால் இவர்களுக்கு எந்த விதமான விடையும் கொடுக்க முடியாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற உண்மை முஸ்லிம்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷகரமான வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மாடி வீட்டில் வாழ்ந்தாலும் குடிசையில் வாழ்ந்தாலும் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று நாங்கள் பார்த்தோமேயானால், தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஓரிறை கொள்கையை அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். தௌஹீத் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தோமேயானால், அல்லாஹ் என்கின்ற கடவுளை மாத்திரம், அல்லாஹ் என்கின்ற கடவுளுக்கு மாத்திரம் நாங்கள் சுஜூது சிரம் சாய்த்து கொண்டிருப்பதுதான் இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய விடயமாகும். اعتذر المقابله، لكن معنا احدى اخواتي في دلالة. نعم، الو، السلام عليكم. الو سنجل هذا تملا نيجا نيجا سنجل هذا تملا تملا உங்க பேர் என்னமா؟ என் பேர் புவனேஸ்வரி. புவனேஸ்வரியா? என்னமா உங்களுக்கு முஸ்லிம் ஆகணுமா? விருப்பமா? விருப்பமா. பலவந்தப்படுத்துறாங்களா யார்? சரி, இஸ்லாத்துக்கு வாங்காண்டு ஜாஹிஸ் விருப்பமானு கேட்கிறார் மா சொல்றதுக்கு. خلاص اوكي ساشهد. الو அவர் சொல்றத சொல்லுங்க. ரிபீட் ஆஃப்டர் மீ. اشهد. الو الو الو الو الو الو الو الو الو الو الو الو السلام عليكم. الو الو السلام عليكم. وعليكم السلام. يلا سي اشهد. ايوه اشهد. اشهد اشهد اشهد ان لا اله الا الله. لا اله اله اله لا اله الا اله الا الله الا الله. واشهد أن محمدا محمدا رسول الله رسول الله. ما شاء الله مبروك. الله يجزاكم خير. طبعا أذكر الأخوات الفاضلات الأكارم من تعمل لديهم الأخت الفاضلة الله الله وشيء بالإحسان إليها. إخواني أصبحت أختكم الآن في الله سبحانه وتعالى لها ما لكم وعليها ما لكم. احسنوا إليها حرصوا على تعليمها. الآن طبعا تغتسل يا أخواتي إذا لم تكن في العذر الشرعي تغتسل وتبدأ في الآن في الصلاة مباشرة. الناس أصبحت مسلمة تطبق عليها أحكام الإسلام واحرصوا على تعليمها ولكم الأجر في ذلك. أسأل الله سبحانه وتعالى أن يجعل عليكم البركة. تفضل يا شيخ. கோடான கோடி கடவுள்கள் வந்தாலும் இவர்களுக்குரிய நிம்மதியை கொடுக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் தவ்ஹீத் என்று சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தவ்ஹீத் ஓரிரை கொள்கை என்றால் என்ன என்று நாங்கள் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களினுடைய கடவுள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் ரப்பாக ஏற்று இரட்சகனாக ஏற்று ஐந்து நேரம் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை சரிவர நாங்கள் நிறைவேற்றினோம் என்று இருந்தால் அவனிடத்தில் அந்த தொழுகையிலே பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ரப்புல் ஆலமீன் உலகத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ் எமக்கு எம்முடைய வாழ்வை சீராக ஆக்கி தருவான் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஓரிரை கொள்கையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் அல்லாஹு தஆலாவால் 100,000 அதிகமான நபிமார்களும் ரசூல்மார்களும் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த மக்களை ஓரிரை கொள்கையிலே நாங்கள் நிலையாக வைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த மரணத்திற்கு பின்பு அவர்களுடைய வாழ்வு نعتذر للمقاطعه مره اخرى ساعود لك مره اخرى يا شيخنا. الو السلام عليكم. الو عليكم السلام يا شيخ. هلا هيا سلام اختي. وعليكم السلام. يا شيخ انا عندي شغاله لغتها تمهيديه. سمي. يا ريت لو تتكلم عن اهميه الصلاه يعني وحكم تاركها وحكم اللي اجلها وان العهد الذي بيننا وبينهم ترك الصلاه. ابشري. الامر اختي الان طبعا سيطرقوا لها الدعاه وكان هذا من ضمن المحاور لكن في ارقام الان دعاه تظهر يا خيتي لو سمحتي يعني احتسبي الاجر. حتى بعض الاخوات موجوده ترى اتصل عليهم وخليهم يتصلون عليها وسنتطرق اليها يعني لعلهم يفصلون لها في هذا الامر ويذكرونها بالقضيه هذه. سال الله يحرمك الاجر. جزاك الله خير. خلاص. كورانا كودي மக்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஓரிரை கொள்கை அவர்கள் அறிந்து கொண்டால் மாத்திரம் அவர்களால் சீரிய வாழ்க்கையில் தெளிவாக நடந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் மரணம் என்கின்ற அந்த முடிவுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்வு மிகவும் கஷ்டமான வாழ்வாக மாறிவிடும். இதனால்தான் அல்லாஹ் என்கின்ற அந்த கடவுள் முஸ்லிம்களினுடைய கடவுள் 100,000 அதிகமான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பியிருக்கின்றான். காரணம் என்னவென்றால் இந்த மக்களை தவ்ஹீத் என்று சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையில் நிலையாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. முஸ்லிம்களினுடைய வேத நூலாகிய அல் குர்ஆனிலே எங்களுடைய கடவுள் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் அதிகமான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பியிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் அனி அபுதுல்லாஹ வஜித் அனிபு தாகுத், அதாவது அல்லாவை அவர்கள் வணங்க வேண்டும், ஷைத்தானுடைய கெட்ட மார்க்கங்களை விட்டும் பரிபூர்ணமான சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டமாகிய அல் குர்ஆன் இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த மக்கள் நுழைய வேண்டும். இதனால் அவர்களுக்கு பிற்காலத்தில் மிகவும் பெரிய பாரிய பரிசுகள் வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறியிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தௌஹீதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? இந்த தௌஹீத் என்றால் என்னவென்பதற்கு அறிஞர்கள் வரைவிலக்கணம் கொடுக்கின்ற பொழுது, ஹுவ இஃப்ராதுல்லாஹி தஆலா பில் இபாதா, அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற வணக்கங்களை கொண்டு அவனை நாங்கள் தனிமைப்படுத்த வேண்டும். உதாரணமாக சலா தொழுகையாகும். இந்த தொழுகை யாருக்காக வேண்டி நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால், முஸ்லிம்களினுடைய கடவுளாகிய அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் இந்த தொழுகையை நிறைவேற்றுகின்றோம். அதிலே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அவனிடம் மன்றாடுகின்றோம். யா அல்லாஹ், நான் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கின்றேன், குடும்பங்களை விட்டு வந்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தை தந்துவிடு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை தந்துவிடு, சந்தோஷத்தை தந்துவிடு என்று அந்த அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எமக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கின்றான். நிச்சயமாக இதிலே நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் உண்மையான கடவுள் யார் என்பதை. ஜஸாகல்லாஹு கைர பரக ஃபீக். பிரதர் குர்ஷித், ஐ வுட் லைக் டு டாக் டு யூ, வி வாண்ட் டு டாக் மோர் அபௌட் ஹூ இஸ் அல்லாஹ். මම ඉස්සලා ප්‍රකාශ කළා වගේ මේ අපේ සහෝදර ෂේඛ්තුමා මගෙන් ප්‍රශ්නයක් අහනවා. අල්ලාහ් කියන්නේ කවුද කියලා. අල්ලාහ් කියලා කියන්නේ මේ ලෝකේ මැවුම්කාරය, අපගේ මැවුම්කාරය, මේ විශ්වයේ තිබෙන සියලු වස්තුන් වල මැවුම්කාරය. ඇත්ත වශයෙන්ම මේ අල්ලාහ් කියලා කියන්නේ முஸ்லீம் கட்டியகே பமனக் தேவி கணக்குது, முஸ்லீம் கட்டியிட்ட விதரக் ஐத்திவு தேவி கணக்குது கீழ கிவத் நேமனமே. முஸ்லீம் கட்டியவத் ஓ மே பலாகினின் ஓகலம் வத் மே மனுஷ முழு சமாஜேவத் நிர்மாணேக்கரே ஏ அல்லாஹ். எஹனா மனுஷ வர்க்கியாகே ஐதிகாரியா அப்பிட பிரஷ்னியாக குனோத் கரதரையாக குனோத் அப்பி ஐதிகாரியாகே அப்பே ஐதிகாரியா கவுது ஏயாகின் தமை அப்பி கண்ண லவ் கரண்டோனே. අපේ ප්‍රශ්න දුක කරදර හැම දෙයක්ම මාව මේ ලෝකෙට නිර්මාණය කරේ කවුද? මාව මේ ලෝකෙට යැවුවේ කවුද? මම කාගාවටද යන්න යන්නේ? එයාගෙන් කන්න ලව් කරන්න ඕනේ. එයාගෙන් ආයාචනා කරන්න ඕනේ. එහෙම එයාගෙන් ආයාචනා කරන්නේ නැතුව පුද්ගල චරිත හෝ මග පින්වන චරිත ඒව පිලිම හදාගෙන ඒගොල්ලන්ට පින්තූර හදාගෙන එහෙම නැත්නම් සතෙක්ව තියාගෙන වැඳ වැඳ පුද පුද ඒගොල්ලන්ගෙන් ආයාචනා කරලා ඒගොල්ලන්ගෙන් කන ලව් කරලා කිසිම වැඩක් නැහැ. අල්ලාහ් කියනවා මේ මනුස්ස වර්ගයාව මේ ලෝකෙට යවන ලද්දී මට නමස්කාර කිරීම වෙනුයි. ඒ කියන්නේ අල්ලාහ්ට නමස්කාර කරන්නේ නැතුව අපි වෙන දෙයක් කරලා ප්‍රයෝජනයක් නැහැ. ඕගොල්ලෝ තේරුම් ගන්න, දැන් ඕගොල්ලෝ ඉස්ලාම් මුස්ලිම් නොවන කට්ටිය යම් ආගමක් අදහනවා වෙන්න පුළුවන්නේ. එතකොට ඒ ආගමේ යම් යම් කෙනෙක්ව ඕගොල්ලෝ අදහනවා වෙන්න පුළුවන්නේ. එයා කවදා හරි කියලා තියනවද මට නමස්කාර කරන්න කියලා? දැන් මුස්ලිම් නොවන ඕගොල්ලෝ මේ රූපවාහිනිය බලාගෙන ඉන්නවා. ඕගොල්ලෝ අදහන දෙවි කෙනෙක් හෝ කවුරු හරි චරිතයක් හෝ පිළිමයක් හෝ ඒ පොත අරන් බලන්නකෝ. ඒ මූලික ප්‍රතිපත්ති අරන් බලන්නකෝ. ඒ පුද්ගලයා හෝ ඒ දෙවි කෙනෙක් හෝ කියලා තියනවද මට නමස්කාර කරන්න, මම ඔබට විමුක්තිය මේ ඔබට ස්වර්ගය දෙන්නම්, ඔබට දිව්‍ය ලෝකෙ දෙන්නම්, ඔබේ ප්‍රශ්න විසඳන්නම් කියලා කියලා තියනවද? එහෙම බැලුවොත් කවදාවත් එහෙම කියලා නැහැ. එතකොට මිනිස්සුන් තමයි මේ වැරදියට තේරුම් අරගෙන තියෙන්නේ. එතකොට අපේ මේ මෙච්චර කාලයක් නමස්කාර කළේ වැරදි පුද්ගලයන්ට, වැරදි චරිතට. ඒ කියන්නේ වැරදි විදිහට පිළිමයක් හදලා නමස්කාර කරා හැරෙන්න අපේ අයිතිකාරයා, අපේ මේ ලෝකෙට නිර්මාණය යවපු අපි යන්න යන්නේ කාගාවටද? අල්ලාහ් ගාවට. එයාට තමයි නමස්කාර කරන්න ඕනේ. මේ ලෝකේ බොහෝ දෙනෙක් සිය දිවි නසා ගන්නවා. ඒකැන ප්‍රශ්නවලට විසඳුම හොයාගන්න බැරුව සීදී විනසා ගන්නවා. ඒ වගේම ප්‍රශ්න විසඳාගන්න මැතුව මානසික රෝගීන් බවට පත්වෙනවා. ඒකට හේතුව මොකක්ද? ඒගොලන්ගේ මනස දන්නවා මම වන්දනාමානය කරන මේ පිළිමය මට උදව් කරන්න. මම ඒගොලන්ට පූජා කරා, මම පරතුරු පූජා කරා, මුදල් දුන්නා, භෞතික සම්පත් සියල්ල දුන්නා, මගේ වත්කම් දුන්නා, දේපල දුන්නා. කාටද දුන්නේ? නමස්කාර කරන දෙවියන්ට. එතකොට දෙවියෙක් මේ දේවල් ඔක්කොම අවශ්‍ය වෙනවා. දෙවි කෙනෙක්ට පළතුරු වට්ටි, මල්මාල, පුද පූජා දෙවි කෙනෙක්ට අවශ්‍ය වෙනවද? නෑනේ. එයා සර්ව බලධාරි දෙවියා, මාව නිර්මාණය කරපු දෙවියා. මගින්ම ගන්නවා නම් එයා දෙවි කෙනෙක් වෙන්න පුළුවන්ද? එතකොට අල්ලාහ් කියන්නේ එහෙම නෙමෙයි. අල්ලාහ් කියන්නේ එකම දෙවියා, සර්ව බලධාරි දෙවියා. එයා හැරෙන්න වෙන කවුරුත් නැහැ. අල් කුර්ආනයේ අල්ලාහ් කියනවා ඔබගේ දෙවියා එකම දෙවියාය, ඔහු අල්ලාහ් හැර වෙන දෙවියෙකු නැත. මේක ඇත්ත. ඕගොල්ලෝ දැන් අවුරුදු 30ක් හෝ 25ක් හෝ 40ක් හෝ මෙච්චර කාලයක් ගත කර කර ආවා. ඕගොල්ලෝ කවද හරි හිතලා බැලුවද මේ අහස පොළොව බලලා කවුද මේ දේවල් නිර්මාණය කරේ? මම මේ දැන් නමස්කාර කරන මේ පිළිමය මේ ඔක්කොම නිර්මාණය කරාද? මේ ආකාශය නිර්මාණය කරාද? මේ මහ පොළොව නිර්මාණය කරාද? කවුද වැස්සේ වස්සවන්නේ? ඉර පායන්න තියන්නේ කවුද? තරු බැබලින්නේ කොහොමද? කවද හරි හිතල බැලුවද? අද හොඳම දවසක් ඕගලන්ට හිතලා බලන්න මේව කොහොමද සිද්ධ වෙන්න පුළුවන් පොඩ්ඩක් හිතලා බලන්නකෝ. එහෙනම් කවුරු හරි මවන්න ඕනේ. දැන් ඕගොල්ලෝ නමස්කාර කරන, ඕගොල්ලෝ වන්දනාමාන කරන කවුරු හෝ කෙනෙක් කිව්වද මම තමයි මේ දේ නිර්මාණය කරේ කියලා? කවුරු හරි කිව්වද මේ මනුස්ස වර්ගයාව නිර්මාණය කරේ මම කියලා? කවුරු හරි කිව්වද මේ ලෝකේ විශ්වය නිර්මාණය කරේ කවුද කියලා කියලා දිනවද? නැහැ. හැබැයි අල්ලාහ් කියලා තිනවා මේ දේවල් ඔක්කොම නිර්මාණය කරේ මම. ඔබ නමස්කාර කරයුත්තේ මට. ඔබගේ ආයාචනයන්, කන්නලව් සියල්ල මගෙන් අහන්න මම ඔබට ඉෂ්ට කරලා දෙන්නම් කියලා. දැන් ලෝකේ ගොඩාක් දෙනෙක් අල්ලාහ් සම්බන්ධයෙන් කතා කරනකොට දඬුවම් පමුණුවන්නා, නිරේට දමනවා, ඒව තමයි පැහැදිලි කරන්නේ. හැබැයි කවදාවත් අපරිමිත දයාවන්ත, අසමසම කරුණාවන්ත, ඒ කියන්නේ අපරිමිත දයාවන්ත අල්ලාහ් කියන්නේ, අසමසම කරුණාවන්ත අල්ලාහ්. එයාගෙන් අපි ප්‍රාර්ථනා කරන්න ඕනේ, එයාගෙන් ආයාචනා කරන්න ඕනේ. අපේ දුක කරදර හැම දෙයක්ම ඒ අල්ලාහ්ගෙන් ප්‍රාර්ථනා කරලා, කන්නලව් කරලා අපි ප්‍රාර්ථනා කරොත් අල්හම්දුලිල්ලා අල්ලාහ් ඉන්ෂා අල්ලාහ් අපිට මේ දේවල් ඔක්කොම ඉෂ්ට කරලා දෙනවා. ජසාකල්ලාහ් ඛෛර්. طبعا لازلنا في محاولنا حبيبي في الله. سنخرج الى فاصل قصير, نعود بعد الاستكمال. ما بقي معنا من هذه الحلقه. اذكركم احبتي في الله, احتسبوا الاجر. من كان معنا يستمر الان في المتابعه, من كان انضم حديثا, نحن نتحدث للجاليه السريلانكيه, دعوة الى الله سبحانه وتعالى. ارقام ستظهر, ارقام الدعاء ستظهر تباعا, ارقام نطق الشهاده سيظهر على الشاشه. احتسبوا الاجر, يعني خلوا من عندكم يتابع, اللي تعرفون عند احد احتسبوا الاجر, بلغوه يتابع. اسال الله لكم الاجر. سنخرج الى فاصل قصير ثم نعود مره اخرى حبيبتي في الله, فكونوا معنا. السلام عليكم ورحمه الله وبركاته. اهلا وسهلا بكم, حياكم الله واسعدكم وبارك فيكم. كونوا معنا احبتي في الله لنستكمل هذه الحلقه, لكن نريد تفاعل اكبر احبتي في الله. انا لا انسى يعني ان اذكر بعد شكر الله سبحانه وتعالى اولئك الذين يغردون دائما البرنامج من الدعاة ومن المشاهير وينشرون هذه الاعلانات في حسابات. نسال الله سبحانه وتعالى يحرم الاجر, وهذا فضل الله سبحانه وتعالى, يعني من ان كان لهم متابعين كثر فينشرون, ثم متابعهم ينشرون هذه الاعلانات. الشيخ حسن, نريد ان نتحدث كما تحدث الشيخ خورشيد عن من هو الله في عقيدة نحن المسلمين. أني أذكر يا سهودر سهودري هلا مسلم قال الله ينقر ஒருவனை வணங்குகின்றார்கள். இந்த அல்லாஹ் என்றால் யார் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். ஒரு இடத்தில் இரண்டு தலைவர்கள் இருந்தால் அந்த இடம் சரிவர கண்காணிக்கப்படுமா என்று பார்த்தோமேயானால் நிச்சயமாக கிடையாது. அதே போன்று இந்த உலகத்தில் பல கடவுள்கள் இருந்தால் அந்த உலகம் எப்படி சரிவர இயங்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக அந்த உலகம் சின்ன பின்னமாகி விட்டுவிடும். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்கின்ற ஒரே ஒரு கடவுள் இருந்தால், ஒரே ஒரு தலைவர் இருந்தால் மாத்திரமே அது சிறப்பாக நடைபெறும். அதே போன்று அல்லாஹ் என்கின்ற ஒரு கடவுள் இருக்கின்றான் என்பதை எப்படி நாங்கள் ஈமான் கொள்வது என்று பார்த்தோமேயானால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மன்னன் நான் தான் கடவுள் என்று தம்பட்டம் அடித்து திரிந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனிடத்தில் சென்று, என்னுடைய இறைவன் உயிர்ப்பிக்கின்றான், மரணிக்க வைக்கின்றான், உன்னால் முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அவன் ஆம் என்று கூறியதும், உடனே அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், என்னுடைய இறைவன் கிழக்கிலிருந்து மேற்கிற்கு சூரியனை கொண்டு செல்கின்றான், உன்னால் முடிந்தால் மேற்கிலிருந்து கிழக்கிற்கு சூரியனை கொண்டு வா பார்ப்போம் என்று அங்கே சபதமிடுகின்றார்கள். அவனால் முடியவில்லை. உண்மையான இறைவனால் மாத்திரமே இப்படியான செயற்பாடுகளை செய்ய முடியும் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரே ஒரு இறைவன் இருந்தால் மாத்திரமே எல்லா விடயமும் சீராக சென்றுவிடும். ஒரு இடத்தில் ஒரு தலைவர் இருந்தால் மாத்திரமே அந்த இடம் சரியாக இயங்கும் என்பதை நாங்கள் எங்களுடைய புத்தியால் விளங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று ஒரே ஒரு இறைவன் இருந்தால் மாத்திரமே உலகம் சரிவர அதனுடைய பாதையில் செல்வதற்கு தயாராக இருக்கும். இல்லை என்றால் இந்த உலகம் எப்போவோ அழிந்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் என்றால் யார் என்று முஸ்லிம்களுடைய வேத நூலாகிய அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் ஒருவன்தான், அவன் யாரையும் பிறவும் இல்லை, யாராலும் புறப்படவும் இல்லை. இங்கே நாங்கள் விளங்கலாம், அவனுக்கு பிறப்பென்ற ஒன்று கிடையாது, இறப்பென்கின்ற ஒன்று கிடையாது, அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு பசி கிடையாது, அவனுக்கு தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது. ஆனால் அந்நிய மதத்தில் உள்ள சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கடவுள்களுக்கு அவர்கள் பழங்களை படைக்கின்றார்கள், உணவுகளை படைக்கின்றார்கள். அப்படி என்றால் ஒரு கடவுளுக்கும் மனிதனுக்கும் எந்தவிதமான வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். இதனால் தான் முஸ்லிம்கள் அவர்களுடைய கடவுளை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அல்லாஹ் என்கின்ற ஒரு கடவுளை அவர்கள் வணங்குகின்றார்கள். காரணம், மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் பல வித்தியாசங்கள் உண்டு. அதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு கற்றுத்தருகின்றது. எனவே நாங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் உங்களுக்கு புரிந்தால், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். Brother Khurshid, it's me talking. You talked about Allah subhanahu wa ta'ala and the oneness of Allah subhanahu wa ta'ala, and he deserves to be worshipped alone. Let us talk about what is Islam. So we will go to who is Muhammad. After, first let's talk about what is Islam. Hitadara sahodara sahodarini, මම ඉස්සෙල්ල පැහැදිලි කරා මේ ලෝකේ නිර්මාණය කරේ අල්ලාහ් කියලා. මේ අල්ලාහ්ගේ ආගම මොකද්ද? කොහොමද මේ අල්ලාහ්ට අපි වැඳුම් පිදුම් කරන්න පුළුවන් කියලා ඕගලන්ට ප්‍රශ්නයක් එන්න පුළුවන්. ඇත්ත වශයෙන්ම මේ අල්ලාහ්ගේ දහම තමයි මේ ඉස්ලාම් දහම කියලා කියන්නේ. මේ ඉස්ලාම් දහම කියන්නේ සාන්තිය, සමාදානය, අවනත වීම මේ සියලු දේ අර්ථකථනය දෙන වචනයක් තමයි මේ ඉස්ලාම් කියලා කියන්නේ. මේ ඉස්ලාම් ආගම මේ නවීන ලෝකයේ බොහෝ පිරිසක් මේ ආගම පිළිපදිනවා. ඇත්ත වශයෙන්ම මේ ආගමට බොහෝ දෙනෙක් දැන් සම්බන්ධ වෙනවා. ආගම වෙනස් කරලා ඉස්ලාම් ආගම කරා ඇදී එනවා. මේට හේතුව මම ඉස්සෙල්ලා කිව්වා වගේ ඒ ඒක දේවපාදය, ඒගොල්ලන්ගේ ප්‍රශ්න සියල්ල අල්ලාහගෙන් ආයාචනා කිරීම. හැබැයි ඉස්ලාම් දහම මේ ලෝකයට ප්‍රචාරය කරන්න අල්ලාහ් විසින් මේ ලෝකයට වක්තෘවරුන්, එහෙම නැත්තම් බයිබලයේ සඳහන් වෙන පරිදි දිවැසිවරුන් එහෙම නැත්තම් මුස්ලිම්වරුන් සඳහන් කරන පරිදි නබිවරුන් විසින් මේ ලෝකයට ඉස්ලාම් දහම ප්‍රචාරය කරා. මේ ඉස්ලාම් දහම ප්‍රචාරය කරන්න 125,000ක් අල්ලාහගේ පණිවිඩකරුවන් මේ ලෝකයට පැමිණියා. පැමිණිලා මේ ලෝකයේ එක් එක් ප්‍රදේශයට ගිහිල්ලා මේ ඉස්ලාම් දහම සම්බන්ධයෙන් ප්‍රචාරය කරා. ඔබ පිළිම වන්දනාව කරන්න එපා, ඔබගේ එකම දෙවියා අල්ලාහ ඔහුට නමස්කාර කරන්න කියලා කිව්වා. මිනිස්සුන් ගොඩාක් දෙනෙක් වැරදි විදිහට කෝටි ගණන් දෙවිවරුන්ගේ පිළිම හදලා, මිනිස්යන් පිළිම හැටියට හදලා, සතුන්ව ඒ කියන්නේ ගවයන් වගේ සතුන්ව හදලා ඒකට නමස්කාර කරා. එතකොට අල්ලාහ විසින් මේ ජනතාව යහමගට යවන්න 125,000ක් නබිවරුන්ව මේ ලෝකෙට පහල කරා. පහල කරලා මේ සමාජය යහමග කරා එක්කන් යන්න මේගොල්ලෝ ක්‍රියාමාර්ගයක් කරගෙන ගියා. මේකේ නම සඳහන් කළ හැකි සුවිශේෂ වූ පණිවිඩකරුවන් ඉන්නවා. දැන් ආබ්‍රහම්තුමා බයිබලයේ සඳහන් වෙනවා, අපි කියනවා ඉබ්‍රාහීම අලයිහිස්සලාම් කියලා. ඒ වගේම දාවිත්තුමා අපි කියනවා දාවුද් අලයිහිස්සලාම් කියලා. නෝවතුමා අපි කියනවා නූහ් අලයිහිස්සලාම් කියලා. මෝසතුමා අපි කියනවා මූසා නබිතුමා කියලා. ඒ වගේම ජීසස් අපි කියනවා ඊසා නබිතුමා කියලා. මේගොල්ලෝ ඔක්කොම මේ ඉස්ලාම් දහම ප්‍රචාරය කරන්න ආපු පණිවිඩකරුවන් හැරෙන්න මේගොල්ලෝ දෙවිවරුන් නෙමෙයි. දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයන් නෙමෙයි. දෙවියන් වහන්සේගේ ආත්මය නෙමෙයි. අල්ලාහ විසින් ඒ කියන්නේ බයිබලයේ සඳහන් වෙනවා සමිධානන් වහන්සේ. ඒ කියන්නේ අපි අල්ලාහ කියලා කියන්නේ සමිධානන් වහන්සේ කියලා අපි කියන්නේ. ඒ අල්ලාහ විසින් මේ ලෝකයට යවපු සුවිශේෂ ධනයේ පණිවිඩකරුවන් තමයි මේගොල්ලෝ. මේගොල්ලෝ ප්‍රචාරය කරා ඉස්ලාම් දහම ඔගොල්ල පැමිණෙන්න, ඉස්ලාම් දහමේ ඒක දේව ප්‍රතිපත්තිය පිළිගන්න, ඕගොල්ලෝ අල්ලාහගෙන් විතරක් ආයාචනා කරන්න කියලා. හැබැයි සමහර මිනිස්සුන් මේගොල්ලන්ව වැරදියට තේරුම් අරගෙන මේගොල්ලන් දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයන් කියලා සමහර කට්ටිය කියනවා. මේගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ තවත් වූ ආත්මයක් කියලා කියනවා. දෙවියන් වහන්සේ තමයි මෙහෙම ආවේ කියලා කියනවා. මේ දේවල් ඔක්කොම ඉස්ලාම් ප්‍රතික්ෂේප කරනවා. ඉස්ලාම් දහම ප්‍රචාරය කරපු මේගොල්ලන්ගෙන් අවසාන එක්කෙනා තමයි මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමා. මේ ඉස්ලාම් ආගම කියන්නේ මුහම්මද් ආගම නෙමෙයි. සමහර කට්ටිය කියනවා මුහම්මද් ආගම කියලා. මුහම්මද් ආගම නෙමෙයි. මේ ඉස්ලාම් දහම කියන්නේ අල්ලාහ විසින් පහළ කරපු ආගම. මුස්ලිම් මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් මේ ඉස්ලාම් ආගම සම්පූර්ණයෙන් සම්පූර්ණ කරන්න අවසාන වශයෙන් ආපු දේවදූතයා මුහම්මද් නබිනායකතුමා. අවසාන දේවදූතයා මේ මුහම්මද් නබිනායකතුමා තමයි මේ ඉස්ලාම් දහම අවසානය කරේ. අවසාන වශයෙන් ප්‍රචාරය කරන්න ආවේ ජේසුස් වහන්සේට පස්සේ, ඒ කියන්නේ ඊසා නබිතුමාට පස්සේ ආවේ මේ මුහම්මද් නබිතුමා. මුහම්මද් නබිතුමා අපිට කියලා දුන්නා අල්ලාහට නමස්කාර කරන්නේ කොහොමද. ඒ වගේ තමයි අපි දැන් සලා කරන්නේ. ඔයගොල්ලෝ දැකලා ඇති සලා කරන විදිය. අල්ලාහ නෝම්බි අල්ලන්නේ කොහොමද? මුහම්මද් නබිතුමා කියලා දුන්නා, ඒ වගේ අපි කරනවා. මුහම්මද් නබිතුමා රැවුලවල තිබ්බ, අපිත් රැවුලව වුණා. මේ වගේ ඉස්ලාම් දහම කොහොමද පිළිපදින්න ඕනේ කියලා අල්ලාහගේ අවසාන නබිතුමා මුහම්මද් නබිතුමා අපිට කියලා දුන්නා. ඇත්තටම ඉස්ලාම් ආගම කියනවට වැඩිය ඉස්ලාම් දහම කියන්නේ ජීවන සැලැස්මක් කියන එක තමයි උචිතම වචනේ. ඒ කියන්නේ නබිතුමා උගන්නපු දේවල් වලින් බලන්න, නියපොතු කපන එකේ ඉඳලා දත් මදින දක්වා මුහම්මද් නබිතුමා අපිට උගන්වලා තියෙනවා. එතකොට මේක ආගමක් වෙන්න බෑ, මේක ජීවන සැලැස්මක්. අල්ලාහ විසින් අවසාන නබිතුමා හැටියට මුහම්මද් නබිතුමාව පත් කරා. මේ දෙදෙනාව පිළිගන්න එක්කෙනා මුස්ලිම්. එහෙනම් කොහොමද? ලා ඉලාහා ඉල්ලල්ලා, නැමදීමට සුදුස්සා අල්ලා හැර වෙන දෙවි කෙනෙක් නැත. මුහම්මද් නබිනායකතුමා අල්ලාහගේ දූතයා බව මම සාක්ෂි දරමි කියලා කවුද මේ වාචිකව ප්‍රකාශ කරන්නේ, ප්‍රතිපත්තිමයක් වශයෙන් ප්‍රකාශ කරන්නේ කවුද? ඔහු මුස්ලිම් බවට පත් වෙනවා. මම ඕගලන්ට ආරාධනා කරනවා, අපි මේ පවසන දේවල් ඔබට වැටහුණා නම්, ඔබට අවබෝධ වුණා නම් අපිට කතා කරන්න. අපගේ දුරකථන අංකය ඔබගේ රූපවාහිනිය මගේ අපේ මේ රූපවාහිනිය මගින් ඔබට ප්‍රචාරය වෙනවා. ඔබේ ඒ රූපවාහිනිය බලලා ඒ නම්බරයට කතා කරන්න. ඔබට ප්‍රශ්නයක් තියෙනවා නම් යොමු කරන්න ඉස්ලාම් දහම වැරද ගන්න ඕනේ නම් අපිට කතා කරන්න ලා ඉලාහා ඉල්ලල්ලා මුහම්මද රසූලුල්ලා කියලා කියපු පමණින් ඔබ ඉස්ලාම් දහමට ඇතුල් වුණා කියලා විශ්වාස කරන්න පුළුවන්. اسمعنا تفضل الشيخ حسن يتحدث عن نفس القضية لكن حقيقة لا نريد استفاضة طويلة جدا نريد نتحدث عن الإسلام ما هو الإسلام كان يتذكر يا سهودر سهودري هلا إسلام يا ماركم إندال ينن إن بدي نحن لوور روم بريندو هلا كرامي بديري كدو إسلام إن بدي أميدي ساندي بونر أرتنغلي كنولدي إند ماركتيل யார் ஒருவர் நுழைகின்றாரோ அவருடைய வாழ்வு அமைதியானதாகவும் சாந்தமானதாகவும் இருக்கின்றது. இதை எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எமக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டமாகும். ஒரு மனிதன் காலையில் எழும்பியதிலிருந்து அவன் இரவு தூங்கச் செல்கின்ற வரைக்கும் எந்த ஒரு மார்க்கமும் கற்றுத்தராத ஒரு விடயத்தை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகின்றது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கின்ற வரைக்கும் எப்படி அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொள்ள வேண்டும், அவன் எப்படி இறைவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களையெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன என்பதை நாம் எல்லோரும் தேட வேண்டும். நாம் எல்லோரும் தேடி அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நன்றாக அறிந்து நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைய வேண்டும். உண்மையில் வெறுமனே நாம் இஸ்லாத்திற்குள் நுழைந்து பின்பு இஸ்லாத்தில் எதுவும் இல்லை என்று கூறுவதை விட இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் அறிந்ததன் பிற்பாடு நாங்கள் இஸ்லாத்திற்குள் வந்தோம் என்று சொன்னால் எமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு விடயமாக இருக்கும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சமுதாயமே அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் கூறுங்கள், நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனை சுவனத்தின் பாதையில் இட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் இஸ்லாத்தின் பாதையில் அவன் இஸ்லாம் கூறுகின்ற வழியில் செல்வானேயானால், இஸ்லாம் சுட்டி காட்டுகின்ற வாழ்க்கை முறையில் அவன் வாழ்வானேயானால் அவன் நிச்சயமாக சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவனாக இருக்கின்றார்கள். ஏனைய மதத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஒப்பிட்டு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஏனைய மதங்களில் மேல் ஜாதி கீழ் ஜாதி, மேல் சாதிக்கு ஒரு தொழுகின்ற இடம், கீழ் ஜாதிக்கு தொழுகின்ற இடம், பணக்காரன் பெரியவன் என்ற வித்தியாசமெல்லாம் உண்டு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவ்வாறான விடயங்கள் உண்டா என்பதை நாங்கள் பார்த்தோமேயானால் அவன் கருப்பனாக இருந்தாலும் வெள்ளையனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நாங்கள் சலா செய்வதற்கு மஸ்ஜிதிற்கு சென்றோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து எங்களுடைய இறைவனை நாங்கள் சலா செய்து கொள்வோம். காரணம் என்ன? எங்களுடைய மார்க்கத்தில் இப்படியான ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் கிடையாது. இது இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடமாகும். பிரகாஷ கராவகே அல்லாஹ்கே அவசான தூத்தியா முஹம்மத் நபி நாயகத்துமா ஒஹுவ அப்பி நமஸ்கார கரன்னஹ ஒஹுட அப்பி வந்தனாமான கரன்னஹ ஒஹுகே ரூபியாக்வத் அப்பி லங்கனஹ ஹெபை ஒஹு அப்பிட்ட உகண்ணப்பு சியலுதே தென் அப்பி லங்கத்தீனோ கிரந்தாக ரூட கரல இக்க எஹமம அப்பி காவத்தீனோ அல்லாஹ்ட வந்தனாமான கிரீம நமஸ்கார கிரீம புத பூஜா கிரீம மேவ ஒக்கோம அல்லாஹ்ட கலையுத்து யுதுகம் ஏ வகேம முஹம்மத் நபி நாயகத்துமா அல்லாஹ்கே தூத்யா எத்துமன் அப்பிட்ட கியாதுன்னு மே ஜீவிதே அப்பி ஜீவத் வெண்ணோனே எத்துமன் அப்பிட்ட கியலதுன்னு விதிஹே அப்பி ஜீவத் வெண்ணோனே இவசீம பிரகுண கரகண்ணோனே எத்துமன் அப்பிட்ட கியலதுன்னா இஸ்லாம் ஆகம கொஹமத பிலிபதின்னோனே கியலா ඒ දේවල් ඔක්කොම අපේ කැමැත්තට කරන්න බෑ. මොහම්මද් නබි නායකතුමා සියලු දේ අපිට කියලා දීලා තිනවා ආගමේ කරන්න ඕනේ දේවල්, පිළිපැදිය යුතු දේවල්, වැඳුම් පිදුම් කරන්න ඕන දේවල්. ඒව ඔක්කොම මම කිව්වා ඉස්සෙල්ලා. නියපොතු කපන එකේ ඉඳලා දක්ම දින දක්වා මුහම්මද් නබිතුමා අපිට කියලා දීලා තියෙනවා. එහෙනම් අපේ කැමැත්තට ආගමක් පිළිපදින්න බෑ. අල්ලාහ් කියන පරිදි මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් අපිට උගන්වපු පරිදි ඒ දේ අපි කියන්න ඕනේ. ඇත්ත වශයෙන්ම ඔබ ලා ඉලාහා ඉල්ලල්ලාහ් මුහම්මද් රසූලුල්ලාහ් කියලා කියුවයින් පස්සේ ඔබ අපි තුන් දෙනාට වැඩිය උසස් භාවයට පත් වෙනවා. ඒ කියන්නේ අලුතෙන් ඉස්ලාම් දහමට ඇතුළු ඔබ අද උපන් දරුවා වගේ ඔබගේ පෙර කරපු සියලුම පව් විනාශ වෙනවා. ඒ වගේම ඔබගේ කන්න ලව්ව අල්ලාහ්ගෙන් ඔබ කන්න ලව් කරොත් ඒ වගේම ඉක්මනින් ඒක ඉෂ්ට වෙන්න අවස්ථාව තියෙනවා ඉන්ෂාල්ලා. JazakAllah khair, shabarak khair. MashaAllah. You work through the time, MashaAllah. Sheikh Hassan, barakallahu fik. في دقيقتين أيضا, من هو محمد صلى الله عليه وسلم؟ கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய விருதி தூதராகவும் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் ஒரு தூதரை எடுத்திருக்கின்றோம். அதாவது முஹம்மத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக அல்லாமல் அவருடைய வாழ்வுதான் எங்களுடைய வாழ்வு என்ற நோக்கத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஹம்மத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எங்களுடைய இறைச்சகன் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், முஹம்மதாகிய நீங்கள் மனிதர்களில் மிகவும் சிறந்தவராக இருக்கின்றீர்கள். காரணம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சம்பூர்ணமான மார்க்கமாக ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தூதராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணத்தினால், அந்த முஹம்மத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவராக இருக்கின்றார்கள், நற்குணங்களால் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கின்றாரா என்று நாங்கள் வியப்படும் அளவுக்கு இந்த மனிதர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். இதனால்தான் அண்மையிலே 100 மனிதர்களை சிறந்த மனிதர்களாக எடுத்துக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த மதத்திற்கும் இல்லாத வரவேற்பாக இஸ்லாமிய மதத்திற்கும், அதே போன்று எந்த மனிதருக்கும் இல்லாத வரவேற்பாக முஹம்மது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வரவேற்பு இருந்தது என்று சொன்னால், காரணம் என்ன சகோதரர்களே? அவர் அல்லாஹ்வினுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார், மக்களோடு அந்நியோன்யமாக பழகக்கூடியவராக இருந்தார், மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எட்டி வைக்கக்கூடியவராக இருந்தார். எத்தனையோ மனிதர்கள் அவர்களை தூக்கி எறிந்த போதிலும் ஆனால் அவரை அரவணைக்கின்ற ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருந்தது. காரணம் என்ன? இவர் மனிதர்களில் சிறந்தவராகவும் மக்களுக்கு மக்கள் சுவனம் நுழையக்கூடும் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்தவராகவும், மக்கள் சுவனம்தான் தன்னுடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகம் அதிகமாக கற்றுக் கொடுத்த ஒரு மனிதராகவும், தங்களுடைய பிரச்சனைகளை அவருடைய பிரச்சனையாக எடுத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அந்த மக்களுக்கு சிறந்த ஒரு பதிலை பெற்றுக் கொடுத்தவராகவும் இருந்ததன் காரணத்தினால் இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஜஸாகல்லாஹு. طبعا اخواني اخواتي انا احب اذكركم يعني اجدد التذكير دائما ارقام الدعاة تظهر, من اراد الاتصال بالشهاده, من اراد الاستفاده من دعوه بعض الدعاة الموجودين معنا الان, وزعت ارقام الدعاة بشكل كبير, وقد تم انتقاء هؤلاء الدعاة بعناية, وحتى يمكن التواصل معهم يعني الاخوان حقيقة جزاهم الله خير يعملون على التواصل مع الدعاة دائما, فاحتسبوا الاجر حقيقة في نشر مثل هذه الارقام وتوزيعها على اكبر نطاق ممكن سواء داخل المملكة او خارج المملكة. قضية هامة يا اخوان يعني حتى نكون على خلق الاسلام العظيم, وقد قال الله سبحانه وتعالى عن النبي صلى الله عليه وسلم انك لعلى خلق عظيم. هنالك يعني هنا يعيش بيننا في بلادنا او في بلاد العربيه الاخرى بعض الاخوه او بعض الوافدين لهذه البلاد من غير جنسياتنا يحتاجون الى حسن تعامل وحسن خلق, تكون تعامل معهم راقي, اعطاهم حقوقهم في اوقاتها, ان يتمثل الانسان التعامل الطيب الايجابي معهم حتى يكون سببا في دعوتهم الى الله سبحانه وتعالى, او حتى يكون انهم ياخذون انطباع حسن وجيد عن هذه البلاد وعن الاسلام, ثم إذا عادوا إلى بلادهم ينقلون هذه الصورة الطيبة ويصححون ما يكون يعني قد علق في أذهان الناس من انطباع سيء. أنا أذكر الأخوة والأخوات الأفاضل الأكارم بأمر هام جدا يا أخوان, انتشر يعني قبل ايام او من فتره الاخوان تناقلوا او كثير من الاخوه في كثير من المجموعات او على او في وسائل الاعلام المختلفه قضيه تاخر الراتب والتذمر، يعني وهذا حقيقه يعني يوحي لك ان الناس عندهم جزاء غير، حتى انه كثير من الاخوه او بعض الاخوه اعرفهم انه من يعمل في يعني هم رجال اعمال ولا لهم دخل في الرواتب ولا يسلموا الرواتب، ومع ذلك تفاعلوا مع نشر مثل هذه والتذمر والتسخط وعدم شكر الله سبحانه وتعالى على ما يعيشونه من نعم، والراتب حقيقه فيه. طيب اذا كنا تذمرنا وتسخطنا وابدينا يعني عدم الرضا، الان الراتب سينزل غدا، يعني كل واحد يحتسب الاجر عند الله سبحانه وتعالى ويتذكر نعمه هذا الراتب عليه ويتبرع بالقليل، ويتذكر قول ربي سبحانه وتعالى: من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له اضعافا كثيرا والله يقبض ويبسط واليه ترجعون، وقوله سبحانه وتعالى: مثل الذين ينفقون اموالهم في سبيل الله كمثل حبه انبتت سبع سنابل في كل سنبله ما تحبه والله يضاعف لمن يشاء والله واسع عليم. وقد اخبر النبي عليه الصلاه والسلام انه ما نقص مال من صدقه، وورد في بعض الاحاديث عند اهل السنن ظل المؤمن او ظل المؤمن يوم القيامه صدقته. وقد قال النبي عليه الصلاه والسلام: اتقوا النار ولو بشق تمر. وقد كان النبي صلى الله عليه وسلم قال لبلال رضي الله عنه: انفق بلال ولا تخشى من ذي العرش اجلاله. وقد صححه جمع من اهل العلم. فنحتسب هذه يعني النعمه التي ستنزل غدا، نحتسبوا اخوانكم في مكتب الدعوه والعرجات في حلي عندهم موقف الان في بلد الله الحرام، وهو من المشاريع يعني الرائعه الجميله. نسال الله سبحانه وتعالى أن يعين الإخوان حتى يقوم هذا المشروع على قدمه. يعني كل الإخوان يتفاعل الآن، يعني لو سمعنا أخبار آخر الأسبوع أن الإخوان قاموا يعني باستكمال المبلغ كامل في حسابهم، هذا فضل ونعمة من الله سبحانه وتعالى. فاحتسبوا الأجر وكونوا مع إخوانكم، لا حرمكم ربي الأجر. في نهاية هذه الحلقة لا يسعني إلا أشكر الله سبحانه وتعالى أول ما أخيرا، أشكر الإخوة في قناة بداية على إتاحة الفرصة، كلهم جميعا يعني كادر اداري وفني. اشكر كل من وقف معنا من الاخوه الافاضل كانوا في التغريده وفي الدعم. اشكر الاخوه في مكتب الدعوه والرجالات في حلي على رعايه هذا البرنامج. اشكر الاخوه في مكتب الدعوه والرجالات بطحه. ثانك يو براذر. جزاك الله خير. كل شيء فور بي وذ اس توداي فروم بطحه اوفيس. شكرا للشيخ حسن على وجوده معنا لاول مره في هذا البرنامج ومكتب الدعوه والرجالات بطحه. Thank you very much. We appreciate your efforts. May Allah bless you all. Thank you very much. جزاكم الله خير. أشكركم جميعا أحبتي في الله، حتى ألقاكم الأسبوع القادم. أترككم في رعاية الله سبحانه وتعالى. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. كونوا دعاة إلى الله سبحانه وتعالى.